காற்றில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும். காலத்துக்கோ நீ வேணும். போலே வண்ணம் கண்டே நின்னால் கனாக்களை நிகழ்த்தி பார்க்கும்.